ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி. நமோ நாராயணா. லெட்ஸ் கண்டினியூ டு என்ஜாய் சுவாமி ஆமணாச்சாரியா ஸ்தோத்ர ரத்னம். டுடேஸ் வர்ஸ் இஸ் வர்ஸ் நம்பர் 8th ஸ்லோகம். யத்வாஶ்ரமாவதி யதாமதி வாப்யசக்தஹ ஸ்தௌம்யேவமேவ கலுதேபி சதாஸ்துவந்தஹ வேதாஶ்சதுர்முகாஶ்ச மஹாநவாந்தஹ கோமஜ்ஜதோரனுகுலாசலயோர் விசேஷஹ. இன் திஸ் வர்ஸ் சுவாமி சேஸ், வாட் எவர் லெவல் இட் ரீச்சஸ் இன் மை ஸ்தோத்ரம், let it be so, because I have lack of jnanam and I may get tired in praising you, even if it is not too fully, even if it is not doing justice to whatever extent as much as possible, let it continue. So the last 7 slokams were not addressed to Perumal first straight, but now Alavandar starts with Perumal straight away. The Lord sees that Alavandar is not giving up in his stotrams. He says, I am not ashamed. I will continue with my stotrams. Why? Because Yadva Shramavati Yadamati Vapi Asaktaha Vapi Asaktaha. So, Stavmi, I will continue my stotram. If whether I am tired or I have the ashakti, means I don't have the qualification. So, why? Because even Brahma, Rudra, Sage, Sanaka, they did not feel shy or ashamed, though they also could not even a fraction of a drop of your Kalyana Guna's ocean. Infinite auspicious attributes they could not do. And Vedas also may laugh at my praises, at my stotrams. What is he doing? He is not even having the qualification to praise Perumal, his Kalyana Gunas, his Vaibhavams, his Rupams, his Swarupam, and Veda might laugh, but it should be continued. Thus, Alavandar continues. யத்வாஶ்ரமாவதி வாப்யசக்தஹ ஸ்தௌம்யேவமேவ கலுதேபி சதாஸ்துவந்தஹ வேதாஶ்சதுர்முக முகாஶ்ச மஹாநவாந்தஹ கோமஜ்ஜதோர் அனுகூலாசலயோர் விசேஷஹ. சோ ஈவன் இஃப் ஐ எம் பவர்லெஸ், அசக்தஹ டு பிரைஸ் யூ, அண்டில் ஐ கெட் டயர்ட், அஸ் ஃபார் அஸ் ஐ எம் ஏபிள் with my level of jnanam, I will continue my praise. The Vedas, which never ever stop praising him, they also say, yato vacho nivartante apra apya manasa saha. The Veda Upanishad says, yato vacho nivartante apra apya manasa saha, where the words could not reach, where the minds and the words cannot reach the comprehension of Perumal's Vaibhavam. So the where the words cannot reach, even the mind cannot reach. Actually, the mind can reach faster than the words, but they both stop at certain level beyond which he is incomprehensible. That's the meaning of that, essence of that line. Even Chaturmukha Brahma or Rudra or Sage Sanaka, Veda Vyasa or Shuka Brahmam, they are also not able to fully comprehend these glories and put them in words of praise. So they also praise only in similar fashion, don't they? Based on what they understand to their level of intellect, or until they get tired in this deep, vast ocean of Kalyana Gunas, of your Vaibhavam. How does it matter? மகார்ணவந்தர் மஜ்ஜதோர் அனுகுலாச்சலையோர் கோ விசேஷ. சர்ஷப மகீதரங்களுக்கு நெடுவாசிப்பட வைஷமியம் உண்டானாலும் பெருங்கடலிலே புக்கு அமிழ்ந்து அளவில் விசேஷமில்லையிரே, அதுபோலே இரே. பெரியவாச்சான் பிள்ளை சேஸ், சர்ஷப மகீதரங்களுக்கு நெடுவாசிப்பட வைஷமியம் உண்டானாலும், ஈவன் இஃப் தர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த சர்ஷபம், சர்ஷபம் மீன்ஸ் த மஸ்டர்ட் சீட், கடுகு, த மஸ்டர்ட் சீட் அண்ட் மகீதரம் த மவுண்டன், there is a difference between the mustard seed and the mountain, of course, but if both of them, both the mustard seed as well as the mountains, are immersed in the deep blue dark ocean, we will not be able to see the difference between them. As long as they are immersed in that, no difference. Similarly, my praise, Alavandar says, is like the mustard seed, whereas it could be that the Chaturmukha Brahma or Rudran, Sanaka, Vyasa, Shuka Brahmam, or even the Vedas and Upanishads praising would be equivalent to the mountains. But how does it matter? If they are all one and the same, because if nobody, including the Vedas and Upanishads and Brahma, Rudran, Vyasa, nobody does justice to completely understand, comprehend, and put them in their words, the entirety of Kalyana Gunas of Perumal, because he is Ananta Kalyana Gunagadoga Maharnavam. And even our Alvar says, Peshuvar Evvalavu Peshuvar, அவ்வளவே வாசமலர்த்துழாய் மாலையாம், தேஷுடைய சக்கரத்தான் சங்கினான் சாங்கத்தான் பொங்கரவ வக்கரனை கொன்றான் வடிவு. பேசுவார் எவ்வளவு பேசுவர், லெட் தம் கீப் ஆன் பிரேசிங், பட் தெர் இஸ் நோ வே இன் விச் தே கேன் ஹவுஸ் த வைபவம் ஆஃப் பெருமாள் இன் தோஸ் வேர்ட்ஸ், நாட் பாசிபிள். அண்ட் ஈவன் அவரது நம்மாழ்வார் சேசின் திருவாய்மொழி, வல்லதோர் வண்ணம் சொன்னால் அதுவே உனக்காம் வண்ணமே, வல்லதோர் வண்ணம், த வே ஹவு ஐ டிஸ்கிரைப், தட்ஸ் வாட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யூ, அதர் தேன் தட் ஐ கெனாட் டெல் எனி திங் மோர். ஸோ அன்டில் ஐ கெட் டயர்ட், ஆளவந்தார் சேஸ், லெட் மீ பிரேஸ். மேபி ஆஃப்டர் டூ டேஸ் இஃப் ஹி ஸ்டாப்ஸ், த லார்ட் மே ஆஸ்க், யூ ஆர் நாட் டயர்ட், வை டிட் யூ ஸ்டாப்? ஆளவந்தார் சேஸ், until I get tired or to the best of my jnanam and ability, I will praise. If he knows, he may stop due to being tired. If he is still able, he may not have jnanam to continue. Immediately Perumal says, what is he saying, Alavandar? You had mentioned that you are unashamed, as you cannot utter the slokam mentioning my glories fully, and you would still continue in the last verse. But that itself is praise. And that is why Alavandar says, Stavmi, not Stoshyami. Stoshyami is the future tense, whereas Stavmi is present tense, since he has already started praising. Stavmyeva. So he said, Stavmyeva meva kalutepi sadastu vantaha. I will keep praising you. He is called Stavya Stava Priyaha. யோமாம் நாம சகஸ்ரேண ஸ்ரோதுமிச்சதி பாண்டவ சோகமேகேன ஸ்லோகேன ஸ்துதயேவ ந சம்சயஹ. இஃப் ஒன் ரிசைட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்லோகம், தட் இஸ் எனஃப் ஃபார் மீ, ந சம்சயஹ, ஐ ஹேவ் நோ டவுட் அபவுட் இட். பகவான் சேஸ், ஈவன் பகவான் சேஸ், ஸ்தவ்ய ஸ்தவ பிரியஹ, இன் யுத்தம் ஹீ டெல்ஸ் அர்ஜுனா, கரிஷ்யே வச்சனம் தவ, கோ அஹெட். And thus, Perumal himself encouraged people to praise him. Hence, he starts praising. Vedas always praise. Upanishad always talks his glories. Hence, it may apply that I will also perform my praise and stotrams. But Brahma and Rudra do not do always. However, as far as possible, they do. Vedas always do. Here, in this verse, Alavandar touches upon only Chaturmukha Brahma, as he is the father of Brahma. And hence, even if Brahma cannot, it's obvious that others, his children, will also not be able to. Thus, even if they utter praise, they do not reach or cannot reach the ultimate of their praise. Only if one thinks that he has uttered the praise fully, that's wrong, but not the very praise itself. So, even if it is small, minutest praise, it is still great and it is required, because Perumal gets pleased with those, even the minutest content. Thus, whether it is mountain praise or mustard seed praise, atomic size praise, all get immersed in the ocean of his Kalyana Gunas and hence get submerged in that ocean. If they are submerged, then why should one praise at all? There will be no difference. Alavandar asks, then why did Brahma, Rudra, Vyasa, Sanaka, they all praise? It is a duty of Seshan, the servants, the eternal Dasa Bhutas, to praise the Master, the Seshi, the Lord, the Supreme Lord, to seek his Dhayai, grace and Anukampa and blessings, to seek his pleasure. He gets pleased because it is Stavya Stava Priyaha. So, to praise him with Preeti, the love, Aparimita Preeti, with devotion, with Bhagavat Premai, to praise him with Manas, Vak, Kayam, word, thought and action. Seshan, the servants, are blessed to be the recipient of Seshi's grace, the Master's grace, by praising him with such mind, body and speech. Pay their obeisance and praise. Thus, even Stotram, the praise, is the blessings from him to do so. He is having the sankalpam that we would praise. Hence, I begin to praise, says Alavandar. Kavitarkika Simmaya Kalyana Gunashaline Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha Alavandar Trivadigale Shanganam Namo Narayana Adiyah.